لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أنبان شهودري هلي نام تدراها الله تعالى ودي ترنا منغل என்ற அந்த தொடரை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். நாம் சென்ற முறை அல்லாஹு தஆலா அவனுக்கு 99 திருநாமங்கள் இருப்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை பார்த்தோம். ஆனால் ஏனைய ஹதீஸ்களை பார்க்கும்போது அவனுடைய திருநாமங்கள் 99 அல்ல, அதையும் விட அதிகமாக இருக்கின்றது என்பதை அறிந்துகொள்ளலாம். இஸ்திஹாரா, அதாவது நலவை தேடி தொழக்கூடிய தொழுகைக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த துவாவிலே இது சம்பந்தமாக அல்லாஹு தாலாவிடம், யா அல்லாஹ், உன்னுடைய பெயர்கள், நபிமார்களுக்கு கற்றுக் கொடுத்த பெயர்கள், எங்களுக்கு கற்றுத்தந்த பெயர்கள், அல்லது நீயாக உனக்கு மறைத்து வைத்திருக்கக்கூடிய பெயர்களை வைத்து கேட்கின்றேன் என்ற அமைப்பில் வரக்கூடிய ஹதீஸில் நாம் அல்லாஹு தாலாவுக்கு 99 அதிகமான பெயர்கள் இருப்பதை அறியலாம். இதில் விசேஷம் என்னவென்றால், உலகத்தில் இவ்வளவு நாமங்கள் பெயர்களுடைய ஒருவன் இருப்பதாக இருந்தால் வானத்திலேயோ பூமியிலேயோ அது அல்லாஹ் மாத்திரம்தான். ஒரு மனிதன் நினைத்தால் அவனுக்கு 1000 பெயர்கள் வைத்து கொள்ளலாம், ஆனால் அந்த பெயர்கள் அர்த்தமற்றவைகளாக அல்லது வெறுமனே பெயர்களாகத்தான் இருக்கும். அல்லாஹு தாலாவுடைய பெயர்கள் அப்படி அல்ல. அவன் இருக்கக்கூடிய பெயர்கள் அதுக்குள்ளே அர்த்தமுடையவனாக அவன் இருக்கின்றான். அவன் ஜப்பார் என்று கூறினான், அவனுடைய அதாவது அந்த அடக்கியாளக்கூடிய அந்த தகுதி அவனத்திலே தகமை, அதுக்குரிய ஆயத்தங்கள் அவனத்திலே இருக்கின்றது. மாலிக், அரசாளக்கூடியவன், உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடியவன், அதுக்குரிய சக்தி அவனத்திலே இருக்கின்றது. இப்படியாக அவனுடைய ஒவ்வொரு பெயர்களை பார்க்கும்போது அதற்குரிய சக்தி, அதற்குரிய தகமையுடையவனாக அவன் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இப்படி பெயருக்குரிய தகமையுடையவர்களாக, இப்படிப்பட்ட பெயர்கள் கொண்டவனாக அல்லாஹு தாலாவை விட வேறொருவனும் இங்கு உலகத்திலே இருக்க முடியாது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அதிலே முதலாவதாக வரக்கூடிய பெயர் தான் அல்லாஹ். இந்த அல்லாஹ் என்ற வார்த்தை இருக்கின்றதே, இதுக்கு நாம் கடவுள் என்றோ இறைவன் என்றோ மொழிபெயர்க்கக்கூடாது. அல்லாஹ் என்றால் அல்லாஹ் தான். அல்லாஹ் என்பது அவனுடைய மிகச்சிறந்த அவனுடைய பெயராக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அல்லாஹ் என்பதற்குரிய அர்த்தம் என்ன? வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அவன் மாத்திரம் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். அல் இலாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையின் அரபு வாசகத்தின் ஒரு அதிலிருந்து பிறக்கப்பட்ட ஒரு சொல் தான் அல்லாஹ் என்று சொல்லக்கூடியது. அதாவது மலு, வணங்கப்படக்கூடியவன். உண்மையில் ஏனைய விக்கிரகங்களை பொறுத்த மட்டில் குர்ஆன் அதுக்கு இலாஹ் என்ற வார்த்தையே கூறுகின்றது. ஆனால் அல்லாஹ் என்ற வார்த்தையே அல்லாஹை தவிர வேறு யாருக்கும் அல்லாஹு தாலா பாவித்ததில்லை. எனவே அவன் இந்த இதனுடைய அர்த்தம் என்ன? வணங்கப்படக்கூடியவன் அவன்தான், உண்மையில் வணங்கப்படக்கூடியவன், வணங்கப்படுவதற்கு தகுதியானவன். எனவே நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தது போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த பெயர்களை யார் பாடமிடுகின்றார்களோ, அதை பாதுகாக்கின்றார்களோ, அதனுடைய அர்த்தத்தை யார் விளங்குகின்றார்களோ அவர்கள் சொர்க்கத்தை நுழைவார்கள் என்றால் உண்மையில் அவர்களை விட்டு அவர் நாளும் அல்லாஹு தஆலா நரகத்தில் போட மாட்டான். இந்த அல்லாஹ்வுடைய அர்த்தம் என்ன? அவனை நாங்கள் வணங்க வேண்டும். வெறுமனே நாங்கள் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்வதை விட அவனை நாங்கள் வணங்கக்கூடியவனாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். வணங்குறதுக்கு அவன்தான் தகுதி என்பதை நாங்கள் மொழிந்திருக்கின்றோம், மனதால் உறுதி கொண்டிருக்கின்றோம். ஏன் அவன் மாத்திரம் தகுதி? அதைத்தான் நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையின் மூலமாக நாங்கள் அதாவது முன்மொழிகின்றோம். வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் உலகத்தில் அல்லாஹ் வைத்தவர் வேறு யாரும் இல்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தம். உண்மையில் அல்லாஹ் தகுதியுடையவன் தான். அந்த தகுதியில் உலகத்தில் நீங்கள் யாரையாவது காட்டுங்கள், முஸ்லீம்களாகிய நாங்கள் அவனை வணங்க தயார் என்பதுதான் எங்களுடைய முடிவு. அதுதான் வணங்கப்படுவதற்குரிய தகுதி என்ன? நாம் ஏன் அவனை வணங்குகின்றோம்? நாம் மனிதர்கள் பகுத்தறிவு கொடுக்கப்பட்டவர்கள் ஒரு வேலையை செய்வதாயிருந்தால் அது அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள், அதாவது பல முறை நாங்கள் சிந்தித்து செயலாற்றக்கூடியவர்கள். அர்த்தமற்ற செயல்களை நாங்கள் செய்ய மாட்டோம். எனவே அல்லாஹு தஆலாவை ஏன் நாங்கள் வணங்க வேண்டும், அவனை மாத்திரம் ஏன் வணங்க வேண்டும் என்று நாங்கள் பார்ப்போம் என்றால், அல்லாஹு தஆலா எங்களை படைக்கின்றான். உலகத்தில் உள்ள அனைத்தையும் அவன் தான் படைத்திருக்கின்றான். அனைத்தையும் அவன்தான் பரிபாலித்து கொண்டிருக்கின்றான் என்பதுதான் அவனுக்குரிய தகுதி. இந்த தகுதியில் உலகத்தில் நீங்கள் யாரையும் காண முடியாது. படைக்கக்கூடிய உலகத்தில் ஒன்றும் இல்லாதிலிருந்து படைக்கக்கூடிய ஒருவன் இருப்பவனாயிருந்தால் அந்த அல்லாஹ் மாத்திரம்தான். அது மாத்திரமா, உலகத்தை படைத்து வானத்திலே பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் படைத்து அதை பரிபாலித்து கொண்டிருக்கின்றான். எனவே இந்த தகுதியில் உலகத்தில் யாரையும் நாம் காண முடியாது. அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இல்லல்ல இன்னல்லதீன தத்உன மின் தூனில்லாஹி, அல்லாஹுவை அன்றி நீங்கள் அழைத்து பிரார்த்திக்கக்கூடிய இந்த விக்கிரகங்கள் இருக்கின்றதே, இந்த தெய்வங்கள் இருக்கின்றதே, உலகத்தில் நாம் இன்று பல்லாயிரக்கணக்கான தெய்வங்களை வைத்து வணங்கக்கூடிய மக்களை நாங்கள் பார்க்கின்றோம். இந்தியாவில் கூட, குறிப்பாக இந்துக்களிடம் கூட லட்சக்கணக்கான தெய்வங்கள், ஆயிரக்கணக்கான தெய்வங்கள் இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இன்னல்லதீன தத்உன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாமல் நீங்கள் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த விக்கிரகங்கள் இருக்கின்றதே, இந்த விக்கிரகங்கள், இந்த தெய்வங்கள், லை யஹ்லுகு துபாபன், ஒரு ஈயை கூட அவர்களால் படைக்க முடியாது. வலவிஜித்தமாவு லகு, எந்த அளவுக்கு தெரியுமா, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அவருக்கு உதவியாக இருந்தாலும் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு ஈயை கூட, ஈயை விடுங்கள், ஒரு எங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு, அதாவது முடியை கூட ஒரு மனிதனால் உருவாக்க முடியாது. அல்லாஹு தாலாவை போல் படைக்கக்கூடியவன் வேறு யார் இருக்கின்றான் என்று அல்லாஹு தாலா கேட்கின்றான். ஒரு ஈயை கூட உங்களால் படைக்க முடியாது. அது மாத்திரமா, வைஸ்லுபுஹுமுஸ்ஸுபாபு, உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய, உங்களுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய உங்களுடைய ஏதாவது ஒரு பொருளை, மனம் போன்ற அல்லது ஏதோ ஒரு பொருளை அந்த ஈ உங்கள் உடம்பிலே உட்கார்ந்து அதை எடுத்து விட்டு போனால், லா இஸ்தங்கிதுஹு மின், அதை உங்களால் மீட்டி எடுக்க முடியாது. அந்த ஈயிடம் இருந்து அந்த அளவுக்கு பலகீனமானவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதாக அல்லாஹு தாலா கூறுகின்றான். எனவே அல்லாஹு தாலா ரப்புல் ஆலமீன் என்று நாம் கூறுகின்றோம். உலகத்தாரை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன், அவன்தான் வணங்குவதற்கு தகுதியானவன், அவன்தான் அல்லாஹ். எனவே இதை ஒரு மனிதன் விளங்கி, இதை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் எடுத்து நடப்பானேயானால் அவன் ஒரு நாளும் நரகம் நுழைய மாட்டான். அல்லாஹு தாலா அவனை நரகத்தில் நுழைய வைக்க மாட்டான் என்பதை இதன் மூலமாக எங்களுக்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வணக்கம் என்று வரக்கூடிய அனைத்தையும் நாம் வெறுமனே அல்லாஹ் அல்லாஹ் என்ற வார்த்தையை மொழிவது மாத்திரமல்ல, வணக்கம் என்று வரக்கூடிய அனைத்தையும் நாம் அல்லாஹுக்கு மாத்திரம்தான் செய்ய வேண்டும். நாம் இன்று முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடியவர்களை பார்க்கின்றோம். தர்காக்களில் நல்லடியார்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களிடம் போய் அவருடைய தேவைகளை கேட்கக்கூடியவர்களாக, துவா பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக, அதற்காக வேண்டி அவர்களுக்கு அவர்களை அனுமதிக்கக்கூடிய சில ஆலிம்களை கூட நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா என்ன கூறுகின்றான், லா தத்உ மின் தூனில்லாஹி மா லா யன்ஃபஉக வ லா யதுர்ருக், உங்களுக்கு எந்த ஒரு நன்மை தீமை எந்த ஒன்றையும் ஏற்படுத்தாத இந்த விக்கிரகங்களிடத்தில், இந்த பொருட்களிடத்தில் நீங்கள் துவா கேட்டு பிரார்த்திக்க வேண்டாம் என்பதாக அல்லாஹு தஆலா கூறுகின்றான். உண்மையில் எங்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அது பிரார்த்தனை என்பது ஒரு வணக்கம். அதே போன்றுதான் நேர்ச்சை வைப்பது, அதே போன்றுதான் அறுத்து பலியிடுவது, அதே போன்றுதான் அவனை ஆதரவு வைப்பது, அல்லாஹுவை பயப்படுவது, அல்லாஹு தாலாவுக்காக வேண்டி தொழுவது, நோன்பு நோற்பது, இப்படியாக இன்னொரு அண்ண வணக்கங்கள், அனைத்து வணக்கங்களும் அல்லாஹுக்கு மாத்திரம்தான் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் இந்த அல்லாஹ் என்ற முதலாவது வார்த்தை எங்களுக்கு உணர்த்துகின்றது. எனவே நாங்கள் வெறுமனே அல்லாஹ் அல்லாஹ் என்ற வார்த்தையை மாத்திரம் கூறுவதனால் எந்த பலனும் அளிக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த மக்கத்து காஃபிர்கள் கூட அல்லாஹுவை ஏற்றிருந்தார்கள். ஆனால் அவனுடைய வணக்கத்தில் அவனுக்கு இணையாக இந்த விக்கிரகங்களை இணையாக வைத்து வணங்கக்கூடியவர்களாக, அவர்களிடம் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை எங்களுக்கு குர்ஆன் சுட்டி காட்டி கொண்டிருக்கின்றது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் இன்றைய பாடத்தில் விசேஷமாக அல்லாஹ் என்ற வார்த்தையை பற்றி பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் வரும் நாட்களில் அவனுடைய ஏனைய பெயர்களை பற்றி நாங்கள் அலசுவோம். வாஹிரு தாவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.